ஏய் கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா. இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டை எடுத்து விடுங்கடோ. அக்கா மேலையா? பாடி என் கப்ப கிழங்க எங்க அக்காபத்த முக்கா துட்ட பாடாத வய துறந்தே. அடி வாடி அடி வாடி அடி வாடி என் கப்ப கிழங்க எங்க அக்காபத்த முக்கா துட்ட பாடாத வய துறந்தே. பாடி என் கப்ப கிழங்க எங்க அக்காவத்த முக்கா துட்ட பாடாத வாய திறந்தே. பாடி என் கப்ப கிழங்க எங்க அக்காவத்த முக்கா துட்ட பாடாத வாய திறந்தே. அடி கூடு கட்டுற குயிலே, புது மேட கட்டுற மயிலே, அடி வேப்ப மரத்து வெயிலே, பல வேஷம் கட்டுற ஒயிலே, உன்னை கண்டதும் நெஞ்சில நிம்மதி வந்தது. வாடி என் கப்ப கிழங்க எங்க அக்காபத்த முக்கா துட்ட பாடாத வய திறந்தே. கழுத கூட நல்லா பாடும் கேட்டு பாரு உனக்கு புரியும். அதுக்கு கூட இவங்க கத்து கொடுக்கும் வாத்தியாரு. இவங்க பாடுனா நல்லா இல்ல கேட்டு பாருடா கழுத தேவல. அட அதுக்கெல்லாம் ஞானம் வேணும் ஞானம் வேணும் ஞானம் வேணுண்டோ. ஞானமா? அட நம்ம ஞானப்பிரகாசம், டேய் ஞானப்பிரகாசம் அங்க ஓடி வந்து கூப்பிடுறாங்க. ஒரு கழுத வயசாச்சு, மரியாதை துளி கூட கொடுக்காதது, மனசுக்குள்ள மலையளவு திமிர் இருக்கு. ஏபிசிடிங் ஒப்பந்தாடிடோய் நீ வந்தா வாடி வாடி போடி ஈ அடிச்சாங்காப்பி அடிடோ. அடி வாடி வாடி என் கப்ப கிழங்க எங்க அக்காவத்த முக்கா துட்ட பாடாத வய திறந்தே. அடி கூடு கட்டுற குயிலே, புது மேட கட்டுற மயிலே, அடி வேப்ப மரத்து வெயிலே, பல வேஷம் கட்டுற ஒயிலே, உன்னை கண்டதும் நெஞ்சில நிம்மதி வந்தது. வாடி என் கப்ப கிழங்க எங்க அக்காவத்த